அத்தியாயம் 11. கடினமலையை அடைதல். மூவரும் கடினமலை என்ற மலையின் அடிவாரத்தை அடைந்தார்கள். அங்கே ஒரு நீரோடை காணப்பட்டது. அவர்கள் சென்ற பாதையின் இடதுபுறமும் வலதுபுறமுமாக ரெண்டு பாதைகள் பிரிந்து சென்றன. ஆனால் இடுக்கமான பாதையோ அவற்றின் நடுவே மலையுச்சியை நோக்கி சென்றது. கிறிஸ்தியான் அந்த நீரோடைக்கு சென்று தெளிந்த நீரை பருகினான். களைப்பு நீங்கியவனாக இடுக்கமான பாதையின் வழியாக மலையேற துவங்கினான். இடுக்கமான பாதை மலையில் ஏறி செல்லும் கடினமான பாதையாக இருப்பதை கண்ட சம்பிரதாயன், வெளிவேஷக்காரன் இருவரும் மற்ற ரெண்டு பாதைகளிலும் தனித்தனியே பிரிந்து சென்றார்கள். இடதுபுறம் அபாய பாதையில் சென்றவன் அடர்ந்த காட்டுக்குள் வழி தப்பி அலைந்தான். வலதுபுறம் அழிவின் பாதையில் சென்றவன் செங்குத்தான பாதையிலிருந்து கீழே விழுந்து உயிர் துறந்தான். இடுக்கமான பாதை வழியே மிக கடினத்துடன் பாதை ஏற துவங்கினான் கிறிஸ்தியான். போக போக பாதை செங்குத்தாக இருந்தபடியால் அவன் தவழ்ந்தபடி ஏற நேரிட்டது. பாதி வழியில் பயணிகளுக்காக ஆண்டவர் அமைத்த இளைப்பாறும் ஸ்தலம் இருந்தது. கிறிஸ்தியான் களைப்போடு அங்கு சென்று அமர்ந்தான். அவன் கண்களை தூக்கம் தழுவியது. சுருள் கையில் இருந்து நழுவி விட்டது கூட தெரியாமல் ஆழ்ந்து தூங்கிவிட்டான். அப்போது ஒருவர் வந்து, "சோம்பேறியே, நீ எறும்பு நிலத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்" என்று கூறி அவனை எழுப்பிவிட்டார். நீதிமொழிகள் 6:6. திடுக்கிட்டு விழுத்த கிறிஸ்தியான் மலையுச்சியை அடையும் வரையில் வேகமாக பயணம் செய்தான். அங்கே இருவர் அவனை நோக்கி எதிர் திசையில் ஓடி வருவதைக் கண்டு வியப்படைந்தான். "கோழை, அவநம்பிக்கை" என்ற அந்த ரெண்டு பேரும் இவனை பார்த்து, "ஏன் ஐயா, என்ன ஆயிற்று?" என்று கேட்டான். "போகும் வழியில் சிங்கத்தை பார்த்தோம். இன்னும் போக போக அபாயம்தான் என்று எண்ணி திரும்பிவிட்டோம்" என்று நடுங்கும் குரலில் கூறினார்கள் அந்த ரெண்டு பேரும். "நீங்கள் எனக்கும் பயமூட்டி விட்டீர்கள். இப்போது நான் என்ன செய்வது? திரும்பி போவதென்றால் நிச்சயம் மரண தண்டனை தான் கிடைக்கும். நேரே சென்றாலும் மரணத்துக்கு ஏதுவான அபாயங்கள்" என்று ஒரு கணம் தயங்கிய கிறிஸ்தியான், "இல்லை இல்லை, நான் நேராகத்தான் செல்வேன். பாதையின் முடிவில் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்குமே" என்று கூறியபடி உற்சாகத்துடன் முன்னே செல்ல துவங்கினான். கோழையும் அவநம்பிக்கையும் மலையிலிருந்து கீழிறங்கி ஓடிவிட்டார்கள்.